ரகசியமானது காதல், ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறைக்கும், ஒரு தலையாகவும் சுகம் அனுபவிக்கும். சுவாரஸ்யமானது காதல், மிக மிக சுவாரஸ்யமானது காதல். ta